श्रीमन्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् तदा हृदि यस्य वाग्पूर्तिपर्यन्ताय सिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविद्राणनपत्तदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् भयग्रीवमहम् प्रपद्ये। श्रीसंयमीन्द्रसिद्धान्तनिधिरक्षैकदीक्षित नियतम् कुरुदासम् माम् सर्वतम् प्रस्वतम् प्रसै। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே இப்பொழுது நாம் முதல் அங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமான நாடகம். இப்பொழுது காமன், ரதி, வசந்தன் முதலியவர்கள் சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதில் இறுதியாக காமன் பேசுகிறான், ஏதே பாபாஹா பிரஜா சக்ஷுஷி கச்சித்து புருஷே சாட்சிணி குலத்வய மூல கூலங்கசாசு குஹனாசு ககனம் ஈகந்தே என்பதாக. ஏதே பாபாஹா என்பது விவேகன், சுமதி முதலியவர்களை பாப்பர்கள் என்று சொல்லுகின்றார்கள், காமன் சொல்லுகின்றார். இதற்கு காரணம் ஏன் என்று கேட்டால், பிரஜா சக்ஷுஷி கச்சித்து புருஷே சாட்சிணி குலத்வய மூலம் கோலங்கசாசு குஹனாசு ககம் ஈகந்தே என்பதாக. இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் சொல்லணும். ஒரு அர்த்தம் என்ன என்று கேட்டால், கூட்டஸ்தராக இருந்திருக்கிற, அதாவது ரெண்டு வம்சத்துக்கும், மகாமோகனுடைய வர்க்கத்துக்கும் விவேகனுடைய வர்க்கத்துக்கும் கூட்டஸ்தராக இருந்திருக்கிற ஜீவன் பிரஜா சக்ஷுஷே உடைத்தானதாக இருந்திருக்கு. பிரஜா சக்ஷுஷ் என்பது காமனனுடைய கூற்றுப்படி சக்ஷுஷ் இல்ல, எண்ணமே சக்ஷுஷ், எண்ணம் தான் கண்ணா இருந்திருக்கு. எண்ணம் தான் கண்ணா இருக்குன்னா கண் இல்லைன்னு அர்த்தம், குருடனா இருந்திருக்கான்னு அர்த்தம். கச்சித் புருஷே சாட்சிணி, கண் இல்லாதனால என்ன பண்றான், வெறும உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம் சாட்சிணின்றதுக்கு. அவனை என்ன பண்றான் அந்த ஜீவனை, இவ விவேகன் முதலியவர்கள்லாம் சேர்ந்து ரெண்டு வர்க்கத்தையும் அழிப்பதற்காக பார்க்கிறா அவனோட சேர்ந்து என்பதாக சொல்லுகின்றார். ரெண்டு வர்க்கம்ன்றது மகாமோக வர்க்கமும் போயிட போறது, விவேக வர்க்கமும் போயிட போறது. இது ரெண்டும் போயிட்டுனாக்கா அவன் வந்து சீவைகுண்டத்துக்கு போயிட போறான், இதுவும் வரப்போறது இல்லை, அதுவும் இருக்கும்போது இல்ல, புகுந்த சம்பந்தம் இல்லாதபடி பண்ணிட போறான்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. சர்வதா மூட சேதசேதே மோக கர்மானா பவிஷ்யந்தி. இவள்லாம் வந்து எப்பவுமே ஒரு சரியான நிலையான புத்தி இல்லாதவாள், விவேகம் இருக்கிறவாளை பார்த்து அவன் சொல்றான். இது மூட சேதசேதே மோக கர்மானா, செய்கின்ற செயலாவது சஃலமாக ஆகுமான்னா ஆகாது, இது அவனுடைய வார்த்தை. ஆனா இந்த வார்த்தைக்கு வேறு ஒரு பொருளும் ஏற்படுகிறது. அந்த பொருள் என்னன்றது பார்க்கணும். பிரஜா சக்ஷுஷி கச்சித்து புருஷே அப்படின்னா, இந்த புருஷனுக்கு பிரஜையே ஒரு சக்ஷுஷாக இருந்திருக்கு. இந்த பிரஜ்ஞன்றது என்னன்னா ஞானம். அந்த ஞானம்ன்றது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஞானம்னா பக்தி ரூபாபன்னமான ஞானம். பக்தி, எல்லாரும் நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்கோ, பக்தி பக்தின்னு சொல்றோம். இது கேட்டு இருக்கவாளுக்கு எதனா சந்தேகம் இருந்திருந்தாலும் கடைசியில கேட்கலாம் நீங்க. இதுல இந்த பக்தின்னு சொல்றது இது ஒரு விதமான ஞானம். என்ன, சேவிக்கிறது பக்தி இல்லை, விழுந்து சேவிக்கிறோம். சேவிக்க முடியாத வாழ்க்கை பக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெருமாள் இடத்துல ஏதோ தேகத்துல ஒரு அப்பாட்டமும் இல்ல, சமய வசத்தினால விழுந்து சேவிக்க முடியல, கை கூப்ப முடியல, அதனால பக்தி இல்லைன்றது அர்த்தம் இல்ல. இந்த பக்தின்றது அது ஒரு விதமான ஞானம். இந்த பக்திய நம்ம எப்படி எப்படி எல்லாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, பிரீத்தி, காதல், இப்படி எல்லாம் சொல்றோம், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரியா சொல்றோம். இப்ப நம்ம குழந்தையினிடத்துல வைக்கக்கூடிய ஒரு அன்பு சொல்லச்சே அத பிரீத்தின்னு நம்ம சொல்றோம். அதே சமவயஸ்கான இடத்துல வைக்கச்சு, புருஷன் பெண்ணிடத்துல வைக்கச்சு, அதையே காதல்னு சொல்றோம். அதுவே பெரிய கௌரவப்பட்டவர்களிடத்துல நாம ஒரு அந்த தியானம் ஏற்படுறது பாருங்க, அவளிடத்துல ஒரு கௌரவம் ஏற்படுறது இருக்கட்டு, அதுக்கு பக்தின்னு சொல்லி சொல்றோம். பெருமாளிடத்துல ஆச்சாரிய இடத்துல இது எல்லாமே ஒரு ஞான விசேஷம் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இந்த பக்தி ரூபமாக இருந்திருக்கிற பிரஜ்ஞா சக்ஷுஷி அதுவே ஒரு ஞானமே இருக்க, பக்தி ரூபாபன்னமான ஞானம் இருந்திருக்க, அதுதான் கண்ணாக உடையவர்களாக இருந்திருக்க. அவர் சாட்சினி, அந்த புருஷனுக்கு கண்ணாக இருந்திருக்கிறது பக்தி, அவர் சாட்சினி. சாட்சி சாட்சின்னு சொல்லி சொல்றோம். சாட்சின்னாக்கா என்ன அர்த்தம்? சாட்சின்ற சப்தத்துக்கு அர்த்தமே நேர பாக்குறவன் அர்த்தம். சாட்சா திரஷ்டா சாட்சி, விட்னஸ் என்ன சொல்றோம். அப்ப நேர பாக்குறவன் தானே அது, எல்லாத்தையும் நல்லது கெட்டதெல்லாம் நேர பாக்குறவனாக இருந்திருக்கிறவன் சாட்சா திரஷ்டாவாக இருந்திருக்கிறவன் புருஷன். அந்த புருஷனை குலத்தய மூல கூலங்கிஷாசு குகனாசு ககனம் ஈகந்தே ககனம் ஈகந்தேன்ற அந்த புருஷனை என்ன பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறா இவா என்னன்னு கேட்டா, அவளுடைய புத்திய நல்லா தெளிவு ஏற்பட்டு புருஷனை மோட்சம் அடைய வழி வகுக்கின்றார்கள் என்பது இதுக்கு உள்ள அர்த்தம். ஆனா அவன் வாக்குல காமனுடைய வாக்குல வந்தாலும் கூட, வேற அர்த்தத்துல நினைச்சுட்டு சொன்னாலும் கூட, இதுக்கு உண்டான நிஜமான அர்த்தம் இதுதான். இதுக்கு மேல ஒரு எண்ணம் ஏற்படுறது. இப்படி ஒரு விவேகம் வந்து கொஞ்ச நாள் இருந்துருக்கா, விவேகம் வந்து மோகம் அழிந்த பிறகு கூட மறுபடியும் மோகம் அந்த இடத்துல துளிர்க்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருது. ஒரு திருஷ்டாந்தம் பார்ப்போமே. ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் வந்து ரொம்ப நாஸ்திகனா இருந்துருக்கான். நாஸ்திகனா இருந்துருக்கும், ஏதோ ஒரு சுகிருத விசேஷத்தினால அவன் ஆஸ்திகனா மாறிடுறான். ஆஸ்திகனா மாறின பிற்பாடு மறுபடியும் அவனுடைய துஷ்கிருத வசத்தினால மறுபடியும் நாஸ்திகனாவும் மாறலாம். இது இயல்பு தானே. இதான் சொல்றான், இப்ப ஆஸ்திகனாயிட்டான்றதுனால மறுபடியும் நாஸ்திகனாக ஆக முடியாதுன்றது கிடையாது, என்னைக்கு வேணா நாஸ்திகனாக ஆயிடலாம் என்று சொல்ற. இப்படி கூட நடக்குமான்னா என்று கேட்டால், ஒன்னுடைய ராமாயணத்திலேயே இந்த மாதிரி நடந்துருக்கு நடந்திருக்கு, அப்ப ஏன் நடக்காது அப்படின்னு. பிரசுத்தான் அபி யுத்தேன சுக்ரீவ சுபடான் இவ கர்மசக்தி அனுச்சேத்யா புனருத்தோதயிஷ்யதி என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமராவண ராமருக்கும் ராவணருக்கும் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கச்சு எத்தனையோ கோடி வானரங்கள்லாம் ராட்சசர்களாலே அழிக்கப்பட்டு இறந்து கிடக்கின்றன. அத்தனை வானரங்களும் பெருமாளுடைய ஒரு ஆதேசத்தினால ராமர் இந்திரனிடத்துல ஒரு வரனை கேட்கிறேன், என்னோட நான் எத்தனை கோடி வானரங்களோட வந்தனோ அத்தனை கோடி வானரங்களோட நான் திரும்பி போனோம், இந்த யுத்தத்துல வந்து ஒரு வானரம் கூட உயிரை விட்டு மாண்டு விட்டது என்று சொல்லக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீர் பண்ணணும்னு இந்திரனிடத்துல பிரார்த்தனை பண்ற, பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்ற. அப்படியே பிரம்மாவும் இத்தனை வானரங்களையும் உயிர்ப்பித்து விடுகிறார். அதே மாதிரி ஒத்தனுக்கு மோகம் போய் விவேகம் பிறந்தாலும் கூட மறுபடியும் மோகம் வரக்கூடாதுன்றது கிடையாது, அவளுடைய கர்மானுகுணமாக மறுபடியும் மோகமும் வரலாம். இப்படி இவன் பேசின்றிருக்கான். இந்த காமன் பேசிட்டே இருக்கச்சு திரை மறைவுல அந்த சமயத்துல விவேகன் வர, அந்த விவேகனுக்கு ரொம்ப ரொம்ப கோபமா இருந்துட்டு இருக்கு. ஒருத்தன் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்படிப்பட்ட கெட்ட காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னாக்க அது கோபமா வருதான். அந்த உள்ளந்தே ஒரு வேகமான ஒரு வார்த்தையில விவேகம் பேசுற கோசோ விபரியஸ்த திருஷ்டிஹி அனுகிரகைக நேத கௌதுகானு அஸ்மானு ஏவ பாபான் பிரலபதி ரேரே துர்வினீத துராச்சார நிஸ்பந்த நிகழித கூட்டஸ்தானாம் துஷம்ச விருத்தீனாம் வஹா பிரதிஷேபே புருஷஸ்ய நிரஸ்த நிகில துக்க நிரதிசயானந்த பிராபணை ததாபி தத்புத்தியனு பிரவேசேன ஸ்வகுல சஞ்சீவனேச்ச தனுஜ மதன தயாதீன விருத்தய வயம் பிரவர்த்தாமகே அஸ்தித ஔபரிஷதோயம் உத்கோஷா. இவன் விவேகன் உள்ளே ரொம்ப ரொம்ப கோபமா பேசுற யாராவை இப்படி பேசுறவன் அப்படின்னு சொல்லிட்டு கோசவ் யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்றான் விபரியஸ்த திருஷ்டிஹி நல்லத பாக்குறது ஒரு வஸ்துவை பாக்குறான் பாக்கச்சே இது என்ன வஸ்துன்னு தெரிஞ்சுட்டாக்க அது நல்லத பாக்குறவன் அர்த்தம் நல்லா பாக்குறான்னு அர்த்தம். அந்த வஸ்துவையே விபரீதமா தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்கோ அவன் கெட்ட கண்ணா உடையவன் அர்த்தம் நேர் கண் இல்லாதவன் அர்த்தம். விபரியஸ்த திருஷ்டிஹி அனுகிரகிக்க நீத கௌதுகானு அஸ்மானேவ பாப்பான் பிரலபதி. நாங்கள்லாம் எப்படி இருந்திருக்கோம் விபரீத புத்தியாக இருந்திருக்கோம். இந்த அதாவது நாங்கள்லாம் வந்து அந்த கூட்டஸ்தராக இருந்திருக்கிற ஜீவனுக்கு அனுகூலம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பார்த்து விபரீதம் அதாவது கூட்டஸ்தருக்கு ஒரு கெட்டத பண்ணி வைக்கிறோம்னு சொல்றான யார் அவன் அப்படின்னு கேக்குறான். விபரியஸ்த திருஷ்டினா விபரீத புத்தின்னு அர்த்தம். ஒத்த ஹிதமா இருந்திருக்கிறவன் அவனுக்கு அஹிதத்தை பண்றான்னு நினைக்கிறது இருந்திருக்க அது விபரியஸ்த திருஷ்டி. நாம சொல்றோம் பசங்களை பாக்குறோம் பசங்க 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைய பார்த்து நான் சொல்றேன் நானு டேய் இந்த மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கியே இது நல்லது இல்லடா இது தூக்கு சூர்யாபிரிய சூர்யாபிரிந்தேன்னு ஸ்ருதி சொல்றது வேதம் சொல்றது 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது சூரியோதய காலத்துல எப்பவுமே தூங்கக்கூடாது சூரியோதய காலத்திலயும் சூர்யாஸ்தமன காலத்திலயும் தூங்கக்கூடாது ஆகையால சூரியோதய காலத்துல எழுந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்கு பாரு என்று நான் சொல்றேன். அதுல அவ அம்மா சொல்ற பையன் ராத்திரி எல்லாம் வாசிட்டு ராத்திரி 12 மணிக்கு தான் படுத்துட்டு இருக்கான் 1 மணிக்கு தான் படுத்துட்டு இருக்கான் அவனு போய் இப்ப எழுப்புறங்களே நீங்க இது என்ன நியாயம் இது அப்படின்னா இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க நான் சொல்றது நியாயமா அவ சொல்றது நியாயமா எது நியாயமான விஷயம் குழந்தை தூங்குன்னு சொல்றது நியாயமா இல்ல இப்படி இந்த வேலைக்கு தூங்கினாக்கா மகா பாப்பம் வந்துடும் உனக்கு பாப்பம் வராத இருக்கணும் தூங்கி எழுந்து நீ எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றது நான் சொல்றது நியாயம். யாருக்கு நல்ல புத்தியா இருந்திருக்காளோ அவளுக்கு தோணும் இது நல்லதுதான் சொல்ற காத்தால சூரியோதய காலத்துல தூங்கக்கூடாது ஏந்திருக்கணும்னு சொல்றேன் என்று தோணும். விபரீதமா இருந்திருக்கவாளுக்கு சந்தியாவந்தனம் எப்ப பண்ணா என்ன அஸ்தமனத்துக்குள்ள பண்ணா போறோம் இப்பயே பண்ணணும் 6 மணிக்கே பண்ணணும்னு இதுவான் இப்ப தூங்கிட்டு முள்ளதான் ஏந்து பண்ணிட்டோமே சந்தியாவந்தனம் தோன்றவாளுக்கு விபரீத புத்தி தோன்றும். ரெண்டு ஒரு காரியத்திலேயே ஒருத்தருக்கு ஒரு திருஷ்டி இன்னொருத்தருக்கு இன்னொரு திருஷ்டி. அதே மாதிரிதான் இங்க ஜீவன் விஷயத்துல இவா விவேகன் முதலியவர்கள் சில செயல்களை செய்யறா அது அனுகூல புத்தியான ஒரு செயல். இந்த அனுகூலமாக இருந்திருக்கிற செயலே காமன் மோகன் முதலியவர்களுக்கெல்லாம் விபரீதமாக தோன்றது. அதுதான் இங்க சொல்ற விபரியஸ்த திருஷ்டிகி அனுகிரகிக்க நியத கௌதுகான். நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கான நாங்கள்லாம் எப்பவுமே அனுகிரகத்தை அனுகிரகம்ன்றது என்னன்னா அவளுக்கு அனுகூலமே பண்ணணும்னு ஜீவனுக்கு அனுகூலத்தையே பண்ணணும்னு நாங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து அஸ்மானேவ பாப்பான் பிரலபதி யார் அவன் எங்களை பார்த்து ஏதே பாப்பாகான்னு சொல்றான் அபிஷ்டர்கள்னு எங்களை பார்த்து சொல்றான், யார் அவன் சொல்ற, வேறே துர்வினீத துராச்சார என்று சொல்றேன். அடே துராச்சார துர்வினீத, உன்னை பார்த்து நான் சொல்றேன் கேளு, நீ என்ன பண்ற, நிஸ்பந்த நிகழித்த கூட்டஸ்தானாம் ரிஷம்சவருத்தி நாம் வகா பிரதிஷ்டேபே, நிஸ்பந்த நிகழித்த கூட்டஸ்தானாம், நீ என்ன பண்ணிருக்க, இந்த கூட்டஸ்தனை இப்படி அப்படியும் சலனம் பண்ண முடியாமல், இப்படி எப்படி அசைய முடியாமல் பண்ணி வச்சிருக்க, இது எப்படி அசைய முடியாதுன்னா கட்டி போட்டிருக்கு. அந்த கட்டி போட்டிருக்கிறது புண்ணியம் பாப்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டு சங்கிலிகள், அந்த புண்ணிய பாப்ப ரூப சங்கிலிகள்னால கட்டி போட்டதுனால, ஒரு பக்கம் கட்டி போட்டிருந்தாக்கா இன்னொரு பக்கமாவது அசையலாம், ரெண்டு பக்கமும் கட்டி போட்டதுனால நிஷ்பந்த நிகழித்த கூட்டஸ்தானம், ஒன்னும் அசைய முடியாதவளாக இருந்திருக்க. சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார் வரதராஜ பஞ்சாசத்துல, பிரம்ம பதவி முதவியெல்லாம் மிக உயர்ந்த பதவிதான், ஆனா கூட அது எப்படி இருக்கு அப்படின்னா, கராகிருகே கனக சிருங்கலஜாபி பந்தா, உன்னை ஜெயில வைக்கிற, ஆனா உன்னை தங்க சங்கிலியால கட்டி போட்டு உன்னை ஜெயில வைக்கிறேன்னா, தங்க சங்கிலியால கட்டினா தேவையில்லையா, இரும்பு சங்கிலியால கட்டினா தேவையில்லையா, ஜெயில் ஜெயில் தானே. பிரம்ம பதவின்றது தங்க சங்கிலியால கட்டி இருக்கிற ஜெயில் மாதிரி தான், தவிர வேற ஒன்னும் கிடையாது. எனக்கு அந்த பிரம்ம பதவி எல்லாம் வேண்டான்றதுக்காக சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். நிஷ்பந்த நிகழி அகல புண்ணியமும் நமக்கு கட்டுதான் அப்படின்றத சொல்றேன் நான். ரிஷம்ச விருத்தி நாம் பிரதிஷ்டேபே, நீ என்ன பண்ற, ரிஷம்ச விருத்தி கொலை செய்யற விருத்தி, கொலை செய்யும் உங்களை எல்லாம் உங்களுடைய அழிக்கிறதுக்காக தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவளுடைய விருத்தி ரிஷம்ச விருத்தி எப்படிப்பட்ட ரிஷம்ச விருத்தியா இருக்குன்னாக்க, ஜீவாத்மாவை அதனுடைய உண்மையான நிலையை யதாவஸ்திதமான ஞானத்தை அடைய விடாதபடி பண்றது, அதுதான் இந்த இடத்துல ரிஷம்ச விருத்தி. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய உங்க மொத்த பேரையும் நாசம் பண்றதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன். ஆகையால் நான் சொல்றேன், நிரஸ்த நிகில துக்க நிரதிசையானந்த பிராபணே புருஷஸ்ய, நாங்கெல்லாம் என்னத்துக்கு பண்றோம், நாங்க எப்படி பிரயத்தனை பண்றோம் தான், நிரஸ்த நிகில துக்க நிரதிசையானந்த பிராபணே, எல்லா துக்கங்களும் போன பிற்பாடு, அதாவது துக்கங்கள் புண்ணிய பாப ரூபமானது, அந்த புண்ணிய பாபங்கள்லாம் அழித்து நிரதிசையானந்த பிராபணம், இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானுடைய சந்நிதியில இருந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொண்டு ஆவுகான் சாமுகானம் பன்னெண்டு பகவத் கைங்கரியம் பண்றதாக இருந்திருக்கிற பரம புருஷார்த்தமாக சொல்லப்படுகின்ற பிரம்மானந்தத்தை அடைவிப்பதில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்பதாக சொல்ற. கதாபி தத் புத்தியனு பிரவேசன ஸ்வகுல சஞ்சீவனேச்சம் தனுஜ மதன தயாதீன விருத்தையா வயம் பிரவர்த்தாமகே. அப்படி அந்த சிவைகுண்டத்துல போகச்சே கூட, அங்க போனாலும் கூட சுவாமி தேசிகன் சாதிக்கிற சிவைகுண்டத்துல போனா எப்படி இருப்போம் கேட்டா, பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே என்பதாக பரமபத சோபானத்துல சாதிக்கின்ற ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை சொல்லி பகவத் அனுபவம் நமக்கு ஏற்படுவாங்க. உபனிஷத் சொல்றது ஹாவுகான் சாமகானம் பண்ணி பகவத் அனுபவம் ஏற்படுறது, பரமானந்தத்தை நாம் அனுபவிக்கிறோன்ற சுவாமி தேசிகன் உபனிஷத்துக்களுக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு நிலையை ஆழ்வாருடைய சீதூக்திகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் சீவைகுண்டத்துக்கு போயும் ஆழ்வார்களுடைய சீதூக்தியை சொல்லி சொல்லி விம்பரமான நாம் அனுபவிக்கிறோம். பகவத் அனுபவத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கிறது ஆழ்வார்களுடைய சீதூக்தி என்பது. அங்க சொல்லச்சு அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை அந்த ஜீவனுக்கு ஏற்படுத்துவதற்காக நாங்கள்லாம் பண்றோம். அப்பேற்பட்ட சீவைகுண்டத்துல போனாலும் கூட எப்படிப்பட்ட நிலைப்பாடு இந்த ஜீவனுக்குன்றத பார்க்கணும். ஏற்கனவே காமம் சொன்னா ஜாதிவாதினைவங்கமோ பெருமன்யமானாக என்று சொன்னான். இந்த விவேகன் முதலியவர்கள்லாம் ஜாதிவாதம் மாதிரி பண்றா. அந்த ஜாதிவாதம்னா என்னன்றத சொன்ன ஒரு வாதத்துல வரச்சு இவன் சொல்ற யுக்தி எதிராளிக்கு மாத்திரம் அது அழிப்பதாக இல்லாமல் தனக்கும் விபரீதமாக இருக்கிற ஒரு வாதம் இருக்கு, அதுக்கு ஜாதிவாதம்னு பேரு. அந்த இடத்துல சொல்லச்சு விவேகத்தினால மோகம் மாத்திரம் போல விவேகனும் விவேகத்தை சார்ந்தவர்களும் போயிடுறா சேவிக்கின்றதுக்கு போயிட்டாக்கா என்று. அதுதான் இல்லையா, இது ஜாதிவாதம் இல்ல அப்படின்னா. ததாபி அப்படின்னா மோட்சத்துக்கு போனா கூட ததாபி அந்த புத்தி இருக்க தர்மபூத ஞானத்துல பகவச்சேகன குணமான தரிசனம் தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து அங்க போனாலும் மோட்சத்துக்கு போனாலும் கூட நாம சுதந்திரன்னு கிடையாது அந்த எண்ணம் நமக்கு வரவே வராது. அங்க போனாலும் இயல்பாக எப்பெருமானுக்கு நாம் சேகபூதனாக அடிமையாக இருக்கோன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துட்டு இருக்க போறது. அதுதான் ஆத்மானுகுணமான ஒரு விஷயம். ஆகையால இந்த இது எப்படி வருது, விவேகத்தினுடைய சகாயத்தினாலதான் வருது. அப்ப ஜாதிவாதமா இருந்தா விவேகமும் போயிடணும். அங்க போனாக்க விவேகம் போல அங்கேயும் எப்படி இருந்துருக்கும், நமக்கு இங்க வந்திருக்கிற அந்த குணாவிஷ்கரணம் இயல்பான நிலைப்பாடு கூட பகவதீனமாக நமக்கு வந்திருக்கு. நாம இங்க அனுபவிக்கிற பரம புருஷார்த்தமும் கூட பகவதீனமாக நமக்கு வந்திருக்கு என்கிற எண்ணம் தான் நமக்கு வரப்போறது. தனுஜ மதன தயாதீன விருத்தையா வயம் பிரவர்த்தாமகே. ஸ்வகுல சஞ்சீவனேக அவனுக்கு துக்கத்தெல்லாம் போக்கி அந்த ஒரு தன்னுடைய குலத்துக்கு அதாவது இங்கு ஜீவ வர்க்கத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அளிப்பதற்காக தான் தனுஜ தயாமதன தனுஜ மதன தயாதீன விருத்தையா வயம் பிரவர்த்தாமகே. தனுஜ மதனம் அசுராளுக்கெல்லாம் அசுராளுக்கு சத்ருவாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய தயைக்கு உட்பட்டு நாம எல்லா காரியத்தையும் நாம பண்ணிட்டு இருக்கோம். நாம பண்ற செயலுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னிஷன் இருந்துருக்கு. யார் அதை ரெக்கக்னைஸ் பண்றா தெரியுமா, உபனிஷத்துல அஸ்திச்ச உபனிஷதா அயம் உத்கோஷா. நான் இந்த கூசல் போடல, உபனிஷத்துல பறைசாற்றப்பட்ட விஷயம். சுவாதீன சந்தரண நாட்டிய நிரூட விருத்தே சந்தோஷிதா பிரணத பூமிகாஸ்ய பும்சா தானே விதாஸ்யதி விபுஹு திரசின்ஹ பேதம் கிரீடா நடஹா பகவானே கிருபையா ச பகவான் கிருபையா ஸ்வசாம்யம். ஓ, இதுக்கு மேட்டும் ஒண்ணு சொல்ற, உபனிஷத்துல எப்படிப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ற, ஸ்வாதீன சம்சரண நாட்டி நிரூட விருத்தே. இந்த சம்சாரத்துல நாம நடந்துகிறது ஒரு நடனம் மாதிரி. இந்த நடனத்துல வரைச்சு ஒவ்வொருத்தரும் இது ஒரு நாடகத்துல நடந்துக்க வேண்டிய முறை என்னன்றத பார்க்கணும். ஒரு நாடகம், இப்ப சினிமா இருக்கு, நாடகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுல நடிக்கிறவா எல்லாருமே சுதந்திரமா நினைக்க கூடாது. எவ்வளவு பெரிய நடிக்கிறவாளா இருந்தாலும் கூட டைரக்டர் எப்படி சொல்றானோ அப்படிதான் அவன் நடிக்கணும். அதுதான் நடக்கிறது. அப்பதானே இப்ப அவனுடைய அதீனம் டைரக்டருடைய அதீனமா தான் இருந்துட்டு இருக்கான். எவனானா ஒருத்தன் தான் சுதந்திரம் நான் இப்படிதான் நடிப்பேன்னு நடிச்சான்னாக்கா அவன் சுதந்திரன்னு நினைச்சிருந்தான்னாக்கா அப்போ அந்த பலசித்தின்றது ஏற்படாது. அந்த அந்த டைரக்டருடைய எண்ண பிரகாரம் தான் இருந்துட்டு இருக்கு. இது அப்படியே சுவாமி கொண்டு வர, இது வேதாந்தத்துக்கு அப்ளை பண்றாரு. அப்படியே ஒருத்தன் நினைக்கிறான், ஒருத்தன் கணக்கு நினைச்சிருந்தான்னா சுவாதீன சம்சரண நாட்டிய நிரூட விருத்தேகே. இந்த சம்சாரமாகிற ஒரு நாடகத்துல ஒத்த சுவாதீனமாக தான் சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு தான் எப்படி தோன்றதோ அப்படி நடிக்கலாம், ஆனா சுதந்திரம் யாருடைய டைரக்ஷன்லயும் நாம நடக்கல அப்படின்னு ஒத்த ஒரு ஜீவன் கணக்கு நடந்துட்டு இருக்கான். அதுலயே இப்படிதான் பல சமயம் இன்னைக்கு நேத்தி இல்ல எத்தனையோ நாளா இந்த ஜீவன் நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் ஒரு சமயத்துல ஒரு வேஷம் போடுறான். அந்த வேஷம் போடச்சே என்னன்னாக்க சேவிக்கிற மாதிரி வேஷம் போடுறான். பிரணத பூமிகையாச பும்சகா சந்தோஷிதா, இப்படி சுதந்திரம்னு நடிக்கிற மனசுல நினைச்சுட்டு இருந்தாலும் கூட அந்த டைரக்டரை பார்த்து சேவிக்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்ட உடனேயே அந்த டைரக்டர் ஓஹோ பரவாயில்ல, அது வேஷத்துக்காக சேவையாக இருந்தாலும் கூட அதை நிஜமாகவே எடுத்துக்கிறாராம். இதுதான் இங்க வித்தியாசம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் இந்த சம்சாரத்துல நாம எல்லாம் உழண்டு இருக்கோம், இது சம்சாரத்துல நடிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம நடிக்கிற நாடகம் நடிப்பதுன்றது சுதந்திரம் இல்ல, நாம சுதந்திரம் நினைச்சுண்டு நடிச்சுட்டு இருக்கோம். இப்படி சுதந்திரம்னு நினைச்சுண்டு நடிச்சுமானா கூட எப்பயான ஒரு சமயத்துல சேவிக்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்டா கூட அதனாலயே பெருமாள் சந்தோஷத்தை அடையிறாராம். சந்தோஷிதா பிரணத பூமிகையாஸ்ய பும்சே விதாஸ்யதி விபு சிரசின்வேதம். இப்படி சேவிக்கிற மாதிரி நடித்த உடனேயே அந்த டைரக்டர் என்ன பண்றானா, இவனுக்கு எந்த இடத்துல இப்படி வச்சாக்கா இவனுக்கு ஒரு நல்லது ஏற்படுமோ, இவனுடைய ஒரு நடிப்புக்கு ஒரு பிரகாசம் ஏற்பட்டு இந்த நடிப்பு கொண்டாடும்படியாக ஆகுமோ அந்த இடத்துல அவன் வைக்கிறானான். பெருமாள் நமக்கு என்ன பண்ற, இப்படிப்பட்ட நாம்ளே சுதந்திரம்னு நடிச்சுட்டு இருந்தவானா கூட ஒரு வேஷத்துக்காக பெருமாளை சேவித்துமானா கூட இதனால சந்தோஷப்பட்டு அந்த பெருமாள் என்ன பண்ற, எந்த இடத்துல நம்மளை வச்சமானா நமக்கு நல்லது ஏற்படுமோ அந்த இடத்துல நம்மளை வைக்கிறேன். வைக்கிறதோட மாத்திரமில்ல, விபூ சிர சின்னேதம் கிரீடா நட பகவான் ச பகவான் கிருபயாம். அந்த அவரும் ஒரு நடிகர் தான், டைரக்டரும் முக்கிய பாத்திரத்துல இருந்திருக்கிறவர் தான் அவர். அவரும் ஒரு பிரகாரமான நடனம், அதாவது ஒரு நாடகத்தை ஆடுபவர் தான் அவர். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதும் ஒரு நாடகத்துக்கு நடிக்கிறவர் தானே. ஆனா அவருடைய நடனத்துக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. நாம ரியலா இருக்கோம், அவர் கிரீட விளையாட்டா நடிக்கிறான் அவர். அவன் அந்த பெருமாள் என்ன பண்ற, அவர் ஒரு விளையாட்டுக்காக அவதாரம்ன்றது ஒரு நாட்டம், அந்த அவதாரமாகிற ஒரு நடனத்தை அவரும் பண்றவராக இருந்திருக்கவர். அந்த பகவான் கிருப பண்ணி இவாளெல்லாம் என்ன பண்ற, தனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் தெரியும்படியாக அந்த வித்தியாசத்தோட கூட தனக்கு உண்டான சமமான போகத்தையும் அவர் கொடுக்கிறாராம். இதுதான் பெருமாள் பண்ற ஒரு விஷயம். ஒரு வித்தியாசத்தோட ஒரு போகத்தை கொடுத்தா அது சாமியம்ன்றது எப்படி வரும், சமமான போகத்தை கொடுக்கறதுன்றது எப்படி வரும், எப்படிப்பட்ட வித்தியாசம் அவருக்கும் நமக்கும் இருக்கு. நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அவர் தான் சேஷி, நாம அவர் சேஷபூதாள் தான். அவர் நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் பெருமாள் தான் சுவாமி, நாம தாசு பூதாள் தான். நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட நமக்கு வரக்கூடிய ஆனந்த அனுபவமும் எம்பெருமானுடைய அதீனமான ஆனந்த அனுபவம் தானே தவிர சுதந்திரமான ஆனந்த அனுபவம் கிடையாது. பெருமாளுக்கும் நமக்கும் சாமியம் இருந்துருக்கு எந்த அம்சத்துல கேட்டா, பெருமாளும் நமக்கு சாமியம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கிறதுனால சமான லோகம் சாலோக்கியம் சாயுத்தியம் அப்படின்னு சமானமான போகம் அங்க வரக்கூடிய எல்லா போகமும் வருது நமக்கு. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் கேளுங்க. சென்ட்ரலைஸ்டு ஏசியா இருக்கு, அந்த சென்ட்ரலைஸ்டு இருக்கிற ஏசியில இருக்கிறது எக்ஸிகியூட்டிவா இருக்கவனுக்கும் ஒரே ஏசியில தான் உட்காந்துருக்கான். அதே ஹால்ல ஒரு சாதாரண பியூனா இருந்துருக்கான், அவனும் ஒரே ஹால்ல தான் இருந்துருக்கான். ரெண்டு பேரும் ஏசியில உட்காந்துருக்கான்ற மாத்திரத்தினாலேயே ரெண்டு பேருக்கும் சாமியம் வந்துடாது. அந்த மாதிரிதான் சிவிக்கும் சத்துக்கு போன மாத்திரத்தினாலேயே நமக்கும் பெருமாளுக்கும் சர்வாத்மனா சாமியம்னு வந்துடாது. அவன் பாஸ் பாஸ் தான், இவன் சர்வன்ட் சர்வன்ட் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அதோட பெருமாளுக்கு இல்லாதது, நம்மள்ட இல்லாத பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷ குணங்கள், சிருஷ்டிஸ்தி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய ஜெகத்காரணத்துவம் வியாபாரம் பெருமாள்கிட்ட தான் இருக்குமே தவிர இங்கேருந்து போற ஜீவனுக்கு அது கிடையாது. ஸ்ரீயப்பதித்வம் பூமினீலா பதித்வம்ன்றதெல்லாம் பெருமாளுக்கு தான் இருக்குமே தவிர நமக்கு இருக்காது. இப்படி தனக்கும் அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தோட கூட ஒரு சமானமான போகத்தை பெருமாள் கொடுக்கிற அவர் கிரீடா நடி, விளையாட்டுக்காக நடிக்கிறவராக இருந்திருக்கிறவர் அப்பேற்பட்ட எம்பெருமான். மேலும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். தத்ச ரிபுமதன கிருதம் யசோ மகியா பிதிருபரிரட்சண சம்பிருத தர்ம அந்த பெருமாள் நமக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா, நமக்கு என்ன வரும் தெரியுமா? ரிபுமதனயச மஹீய, இந்த ஜீவாத்மா மகாமோகனுடைய ஒரு பிடியில இருந்துருக்கு. இதுதான் நமக்கு அப்பாவா இருந்துருக்கு. ரெண்டு குலத்துக்கும் அப்பா, விவேக குலத்துக்கும் மகாமோக குலத்துக்கும் கூட்டஸ்தராக இருந்துருக்க ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு எதிரியாக இருந்துருக்கிற என்ன, பகவத் அனுபவத்துக்கு எதிரியாக இருந்துருக்கிற வர்க்கம் மகாமோக வர்க்கம், அதுதான் நமக்கு எதிரி. அந்த எதிரி ரிபுமதன கிருதம் யசகா மகியா, அந்த பகைவரை போக்கியதுனால விவேகன் முதலியவர்களாலதான் மோகத்தை போக்க முடியும். பெரிய புகழ் வருது. பிதிரு பரிரட்சண சம்பிருதஸ்ய தர்மா, இப்படி மகாமோகனம் அழிக்கிறதுனால எதிரிய போக்கிட்டோன்ற ஒரு புகழ். புகழ் மாத்திரம் இல்ல, இன்னொரு தர்மத்தையும் நாம பரிபாலனம் பண்ணதா. ஒரு புத்திரனுக்கு, ஒரு பிள்ளைக்கு கடமை என்ன? தாய் தகப்பன்னு தந்தை அவளை பாத்துக்கிறது, நல்லபடியா கடைசி காலத்துல பாத்துக்கிறது இருந்துருக்க, அதுதான் அவளுக்கு தர்மம். அந்த தர்மத்தையும் பிதிரு பரிரட்சண சம்பிரத தர்மம், அந்த தகப்பனார காப்பாத்துறதுன்ற ஒரு தர்மம் இருக்க, அந்த தர்மமும் அபிமத கடனோத்பவச்ச ஹர்ஷா, அபிமத கடனம் அந்த நினைத்தது நினைவேறது, நினைத்தது நினைவேறதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். நான் ஒரு பரீட்சையை எழுதுறேன், எழுதினா பாஸ் பண்ணேன்னாக்கா, நான் நினைச்சது நடந்துட்டுனாக்கா, வெயிலாற மாதிரி எழுதினா கூட நான் பாஸ் பண்ணணும்னு நான் ஒருத்தன் நினைச்சேன்னாக்கா, அது நினைச்சது நடந்துருத்துனா அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அப்ப நல்லது நினைச்சு அது நடந்துருத்துனா வரக்கூடிய ஒரு சந்தோஷம். அபிமத கடனோத்பவச்சி சந்நிதி, அகையல் அந்த ஆனந்தமும் தபதி விதாஸ்யதி சந்நிதியும் ஸ்வயன்னஹா, நம்மளுக்கு தபதி சீக்கிரமே பெருமாள் நமக்கு கொடுக்க போறே, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்று விவேகம் உள்ளேந்தே சொல்றார். எங்க திரை மறைவுல இருந்து சொல்றார். இது மொத்தத்தையும் கேட்டுருக்கான் காமன். காமன் சொல்ற பயம் வந்துட்டு சபையா, சபையாவகி யுத்தம் அவலோக்கிய அப்படின்னு, அப்படி பயத்தோட கூட இப்படி எப்படி இப்படி எப்படியும் பாக்குறானா. மோக பரிபந்தி பட்ச மூர்த்தாபிஷிக்தா ஸ்வயம் அசௌ விவேகா சஹதர்மச்சாரிண்யா சுமத்யா சகாபியமித்ரேன உபசற்பதி, அப்பாபா அந்த நம்மளுடைய மகாராஜா மோகனுக்கு எதிரியாக இருந்திருக்கிற விவேக மகாராஜா இப்ப வந்து தொலைக்கிறான். அது மாத்திரமில்ல, தான் மாத்திரம் தனியா வரல, அவனுக்கு சுமதின்ற ஒரு மனைவி இருந்திருக்கா, அவளுடைய சகாயத்தோட வர. எல்லாம் ஒரு மனுஷனை நல்லபடியா வச்சுக்கிறதோ விபரீதமா வச்சுக்கிறதோ எல்லாம் மனைவி அமையறத பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. அவள் நல்ல மாதிரியா இருந்தாள்னா, அனுகூலமா இருந்தாள்னா நல்லது நடக்கும். அவளே பிரதிகூலாச்சரணம் பண்ணாங்கனாக்க இவனை கெட்ட வழியிலையும் இழுத்தும் போயிடுவா. இதுதான் அங்க மகாமோகனுடைய மனைவி துர்மதி, இவனுடைய மனைவி சுமதி, இது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். அந்த மோகன துர்மதி என்ன பண்ற, மீண்டும் மீண்டும் மோகத்துக்கே தான் போகும்படியாக வழி பண்றாவோ, சுமதி என்ன பண்றா, விவேகன நல்ல வழிப்படுத்தும்படியாக நல்ல வழியில போகும்படியாக பண்றான். இப்படி அந்த சுமதியினுடைய சகாயத்தோட வரா. இது எல்லாம் நம்ம சாஸ்திரத்திலேயே கூட பார்த்தோம்னா பெருமாள் தனியா பண்ணல, எத்தியாவீட்சம் கம் ததிங்கித பராதீனோ விதத்தை கிளம் கிரீடேயும் கலன்யாஸ்திரே ஒரு தாழ்வான் அருளி செய்கின்ற ஸ்ரீஸ்தவத்துல பிராட்டியினுடைய முகத்தை பார்த்து பார்த்துதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பெருமாள் பண்றாராம். அப்ப பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு மிதுனும் தான் இந்த ஜெகத்காரணமாக இருந்திருக்கு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஜெகத்காரணம் தோன்றது அந்த மிதுனத்தினிடத்துல இருந்திருக்கு. இது நம்மளுடைய சித்தாந்தம். இப்போ காமனுடைய எண்ண பிரகாரத்துக்கு விவேகன் தனியா வரல, அவனுக்கு சகாயமாக சுமதியும் சேர்ந்து வந்துருக்கா என்று சொல்ற. சகதர்மஜரண்யா சுமத்யா சக அபியமித்ரேன உபசற்பதி, அபியமித்ரேன உபசற்பதி அப்படின்னா அபியமித்ரீனா அப்படின்னா அமித்ரா, அமித்ரா அப்படின்னா நமக்கு எதிரியாக இருந்திருக்கிறவ, அவ நமக்கு அபிமுகமாக எதிர வந்திருக்கான்னு அர்த்தம். இது அமித்ரன்னா மோகம், அமித்ரியகா அதை சேர்ந்தவாளாக இருந்திருக்கிறவா யாரு அப்படின்னா காமன் முதலியவர்கள். அவளுக்கு எதிராக வரவான்னா விவேகன் முதலியவர்கள். இவெல்லாம் என்ன பண்ணுவா, அவளுக்கு எதிர வந்தாள்னாக்க காமன் ரத்தி மோகம் இதெல்லாம் போயிடும். அவ வந்துருக்க ஐயம் ஹி இந்த விவேகனும் எப்படிப்பட்டவன்னா முகுளயதி விவித்தாம் மோக வித்வம் சமிச்சன்னே விமிருஷதி நிகமாந்தானு வீட்கதே மோட்ச தர்மானு நிஷமயதி ஜகீதாம் நித்யமேகாந்த பக்த்யா குண பரிஷத வேட்சி குப்த மந்த்ரோ விவேகா. இந்த விவேகன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு காமன் வாயால சொல்ற வார்த்தை அதுதான் இங்க விஷயம். முகுளயதி விவித்தாம், விவித்தாம் முகுளயதி அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா விவேகம் இந்த பணத்துக்கு ஆசை இருந்திருக்க, விவித்தன்றது இருக்க இந்த பணத்துக்கு ஆசை, அந்த பணத்துக்கு ஆசைய முகுளயதி அதாவது வேத்தும் லப்தும் அடைவதற்கு இச்சை, வேத்தும் இச்சா விவித்தா அப்படின்னு அர்த்தம். அத குறைக்கும்படியாக பண்றது, மூடிக்கும்படியாக பண்றதுன்னாக்க விவேகம் பணத்துக்காக அலையாதபடி பண்றான் அப்படின்னு அர்த்தம். இது பணத்துக்காக அலையாதபடி வைராக்கியத்தை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். இந்த விவேகம் என்ன, விவேகம் என்ன பண்றது, வைராக்கியத்தை உண்டு பண்றது. அதுதான் முகுளயதி விவித்தாம் மோக வித்வம் சமிச்சன்னு, மோகம் வித்வம்சம் இச்சன்னு, மோகம் மோகத்தை போக்கடிப்பதற்கு விரும்புகின்றார். மோகன்றது இந்த இடத்துல எதிராளி, விவேகனுக்கு எதிராளியாக இருந்திருக்கிற மோகனை அழிக்க பார்க்கிறான் என்று அர்த்தம். மோகவித்தம் சமிச்சன்னு விமிருஷதி நிகமாந்தானே, இந்த இது இதுக்காக அவன் என்ன காரியம் பண்றான்னா வேதாந்தத்தை பராமர்சம் பண்றான். வேதத்துல சொல்லிருக்கிறது, வேதாந்தங்கள்ல உபனிஷத்துக்கள்ல சொல்லிருக்கிறதெல்லாம் பராமர்சம் பண்றான். வேதகத்துல சொல்லிருக்கிறது. இதுல எல்லாத்தையும் அதிகத்தை அல்பாஸ்தீர கேவல கர்மஜானதையா அல்ப அஸ்திரம். இந்த கர்மஜானம்ன்றது இருக்க, இது அல்பமானது அஸ்திரமான பலத்தை கொடுக்க வல்லதுன்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றான், அனந்த அக்ஷயமாக அனந்தமாக ரொம்பவும் பெருசாக இருந்திருக்கிறது, எப்பவும் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு மோட்ச விஷயத்துல ஈடுபாடு கொள்றான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க சொல்லச்சே அந்த சாஸ்திரத்தை பாமசம் பண்ற, எப்படி இதெல்லாம் அல்பமான பலன், இதெல்லாம் அழியக்கூடிய பலன், இதுதான் அழிவில்லாத பலன்னு சாஸ்திரத்தை கொண்டு மோகத்தை போக்கடிக்கிறார். மோக வித்வம் சமிச்சன்னே விமர்சதி நிகமாந்தானு வீக்ஷதே மோக்ஷ தர்மானு. மோட்சத்துக்கு உண்டான வழிய பாக்குறான். மோட்சத்துக்கு உண்டான வழி என்ன, வேற ஒண்ணும் வழிகளே பக்தி பிரபத்தின்றது தான். அந்த வழிய அவன் தெரிஞ்சுக்கிறான். நிஜமயதிச்ச கீதாம் நித்யமே காந்த பக்தியான் எம்பெருமான் அருளி செய்த பகவத்கீதையை எப்பவும் கேட்கிறான் பக்தியோட கூட. மாதா பிதிரு சஹஸ்ரேப்யா வத்சலதரம் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரமாவது ஒரு மாதா பிதா தாய் தந்தையர் மாதிரி இல்ல, ஆயிரம் தாய் தந்தையரை காட்டிலும் நம்மளிடத்துல பரிவோட நமக்கு நல்லத்தை ஹிதத்தை உபதேசம் பண்றது. அந்த கீதையை கேட்கச்சே எப்படி நினைச்சுட்டு கேட்கிறான்னு பக்தியோடு கேட்கிறான். நமக்கு ஹிதத்தை சொல்றது இந்த கீதை என்பதாக. நிஜமயதிச்ச கீதாம் நித்யமே காந்த பக்தியா குண பரிஷத வேட்சி குப்த மந்திரோ விவேக. அந்த ஆத்ம குணங்கள் எல்லாவற்றையும் ஆராயறானா, ஆராயறது ஆத்ம குணங்கள்லாம் ஆராயறதுன்னாக்க அது என்னன்றத பார்க்கணும். குண பரிஷத்து மோட்சப்பிரதமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் இவன் ஆராயறான்னாக்க அந்த கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்கான். குண பரிஷத வேட்சி குப்த மந்திர விவேக உபாயபூதமாக இருந்திருக்கிற அட்டாட்சர மந்திரம் என்ன, ரகசியமா இருந்திருக்கிற மந்திரங்கள் அட்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் இந்த மந்திரங்கள்லாம். இந்த மந்திரங்களோட கூட விவேக இவன் என்ன பண்றான், மந்திரம் எத்தனையில கோபயேத்துன்னு சொல்லியிருக்கு. ஆகையால இப்படிப்பட்டவனா இருந்து கொண்டு ஆத்மன் அறியாதபடி இவன் ஒத்தரும் தெரிஞ்சுக்காதபடி அவனுடைய ரகசியம் இப்ப நம்மெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத அவன் நடந்து கொள்கிறான்னு சொல்றான். இப்போ இதுக்கே வேற ஒரு விதமான அர்த்தத்தை சொல்லணும். நம்ம என்ன இது காமன் சொல்ற வார்த்தை, நாம சாதாரணமா சொல்லிட்டு போறோம். எதிராளி எப்படி நினைக்கிற அர்த்தம்னு சொல்லி சொல்றோம். அயம் இந்த ராஜா இருந்திருக்கான இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நிகமாந்தானு வீட்சத்தே மோட்ச தர்மானு மோக வித்வம்சம் இச்சன்னு அப்படின்னு இவனுடைய மந்திரிக்கிறதுன்றதுனாக்க இந்த இடத்துல என்னன்னா, ராஜாவாக இருந்திருக்கிறவன் எல்லா இடத்துலயும் எல்லாரையும் சாரன் மூலமாக ஒரு மந்திராலோசனை பண்றது இருந்திருக்க அந்த மந்திராலோசனை, அந்த தாரமுகத்தினால தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நீதி பேரால சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இருந்திருக்கு, அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது. இந்த அனுகூலமாக இருந்திருக்கிறவங்கல இருந்து வரக்கூடிய வார்த்தை, ராமர் கூட சுக்ரீவன் மூலமாக தெரிஞ்சுக்கிறார், ராமர் கூட விபீஷணன் மூலமாக தெரிஞ்சுக்கிறார் எதிராளியினுடைய பலாபலத்தை, அந்த மாதிரி இந்த மந்திரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இப்படி இதுல ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துருக்கு. இந்த மாதிரியாக இவன் விவேகம் நல்லபடியாக நடந்து கொள்றான் என்று சொல்ற. அதோட மாத்திரமில்ல, இந்த விவேகனும் சுமதியும் வரது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா, பிரத்யங்முகிம் சுமதி தீப்தி மிக பிரச்சின்வன்னை பிராப்த உதயோபி அமித ராகவலோபன்னோபன்ன விஷ்ணுபதம் விவேக அசௌ பாஸ்வான் விவேக விஷ்ணுபதம் பஜதி அசௌ விவேக இந்த விவேகனாக இருந்திருக்கிற விவேகனாகிற பாஸ்வான் சூரியன் விஷ்ணுபதம் பஜதி விஷ்ணுபதம்ன்றது ஆகாச மார்க்கத்துக்கு விஷ்ணுபதம்னு பேரு அந்த ஆகாச மார்க்கத்துக்கு அடைகிறான் அவன் வந்துட்டான் அர்த்தம் சூரியன் உதயமாயிடுச்சுனாக்க இனிமேல் மோகமாகிற இருட்டு இருக்கவே இருக்காது அது போயிடும் மோகத்துக்கு காரியம் எப்பவுமே ராத்திரியில தான் அந்த காமன் ரதி மோகன் இவாளுக்கெல்லாம் வியாபாரமே ராத்திரி தான் அந்த பகல் வந்துருச்சோம்னா அது போயிடும் ஆகையால அந்த ராத்திரிக்கு சொல்ற எப்படி சொல்றதுன்னா பிரத்யங் முகிம் சுமதி தீப்தி மிக பிரச்சின்வன் இந்த மோகன் வரச்சையே ஒரு ஆர்ப்பாட்டத்தோட இந்த விவேகன் வரச்சையே ஒரு ஆர்ப்பாட்டத்தோட வரான் என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் தான் வரச்சையே தன்னுடைய ஒளியாக இருந்திருக்கிற சுமதி அந்த சுமதியே பிரத்யங் முகமாக அதாவது கிழக்கில் சூரியன் உதிச்சதுன்னாக்க அந்த சூரியனுடைய காந்தி மேற்கு நோக்கி போகும் அந்த காந்தி சுமதியானது மேற்கு நோக்கி போறது அந்த காந்தி மாதிரி அந்த ஒளியை கேட்கலன்னு மேற்கு போக சொல்றான் அது மேற்க போறதுன்னாக்க என்ன அர்த்தம்னா விஷயங்களை விட்டுட்டு இத்தனை நாள் வரைக்கும் விஷயானுபவம் பண்ணிருந்தவாள இனிமேல் அந்த விஷயானுபவம் பண்ண விடாத பண்ணி அதுல இருந்து விட்டு எம்பெருமான ஆத்மாவை நினைக்கும்படியாக பண்றது இந்த சுமதி பிரத்யங் முகிம் சுமதி தீப்தி மிக இந்த சுமதியும் விவேகத்தையும் சூரியனும் சூரியனுடைய காந்தியுமாக சொல்ற சுமதி இல்லைன்னா விவேகம் இல்ல விவேகம் இல்லைன்னா சுமதி இல்லை இதுதான் சுவாஸ்தம் சூரியன் இல்லாத சூரியனுடைய காந்தியை பார்க்க முடியாது காந்தி இல்லாத சூரியனை பார்க்க முடியாது விவேகம் ஓடணும்னா நல்ல புத்தி ஓடணும் நல்ல புத்தி இல்லைன்னா விவேகம் வராது இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்காக சொல்ற பிரத்யங் முகியும் சுமதி தீப்தி மிக பிரதின்வன்மை பிராப்தோதயோபி அமித ராக பலோபன்ன அந்த உதயமாகற சமயத்துல சக்கச்சவேல் இருந்துருக்கு அந்த சக்கச்சவேல் இருந்துருக்கிறது என்னன்னா இவனுடைய ராகம்ன்றது மின் அதாவது அன்போடு கூட இருந்துருக்கிற சேனை எல்லாருமே எம்பெருமானிடத்திலேயே பற்று உடையவர்களாக இருந்திருக்கா பரமாத்மனியோட விரக்தா அபரமாத்மனி என்பதாக சொல்லப்படுகிறது பாகவதால் இருக்கும் நிலை எம்பெருமானிடத்திலேயே ரக்தி அவனிடத்திலேயே பற்று உடையவர்களாக இருந்திருக்கா மீதி பேரிடத்துல பற்று மீதி விஷயத்துல பற்று இல்லாதவர்களாக இருந்திருக்கா இங்க ராகம்னாக்க வர்ணத்தையும் சொல்றது அமித ராகம் அளவிட முடியாததாக இருந்திருக்கிற செம்மையானதாக இருந்திருக்கிற ஒரு அருணோதய காலத்துல வரக்கூடிய ஒரு கலர் அதான் சொல்ற சக்கச்சவேல்னு இருக்கு அப்ராப்தோதய பிராப்தோதயோ அமித ராக பலோபன்ன அதுதான் இவளுக்கு இவருக்கு விவேகனுக்கு பலம் இந்த பலத்தோட சேர்ந்தவனாக இருந்திருக்கான் காமியன் அகங்கிருதி மயி மவசோகிமானி இப்ப என்ன பண்றன்னா சூரியன் வந்த உடனே பனி போறதில்ல ஒரு கொஞ்ச காலம் அந்த பனி இருந்திருக்கான் அந்த மாதிரி இவ என்ன பண்றான்னா விவேகம் வந்துடுத்துனா கூட கொஞ்ச நாளைக்கு அந்த அகங்கார வாசனைன்றது இருக்கும் நாம எவ்வளவுதான் விவேகம் இருந்தவாளா இருந்தாலும் கூட நம்மளிடத்துல ஒரு அகங்கார வாசனையும் கொஞ்சம் கொஞ்சம் கூடவே தான் இருந்துட்டு இருக்கும் நாம சாஸ்திரம் எல்லாம் சொல்றோம் இவ்வளவு தூரம் உபன்யாசம் கேட்கிறோம் எல்லாம் பண்றோம் நாம எந்த காரியமும் நாமளா பண்ணல எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் நாம எல்லா காரியத்தையும் பண்றோம் பகவத் சங்கல்பம் தான் காரணம் நாம நம்மளுடைய கர்மா தான் கர்மானுகுணமா தான் நடக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் யாரும் புதுசா ஒண்ணும் சொல்லணும் ஆனா காரியம் பண்ணுச்சு பெருமை அடிச்சுக்கிட்டு என்ன பண்றோம் என்ன நான் தான் பண்ண நான் தான் பண்ண நான் தான் பண்ணுன்னு சொல்லிக்கிறோம் அது விபரீதமா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் ஏதோ நல்லதுதான் நடத்தணும்னு நினைச்சேன், ஆனா விபரீதமா ஆயிடுச்சு. அது பகவத் சங்கல்பம், அப்போ வரதே பகவத் சங்கல்பமா நாம நேரம் நடந்துருச்சோம்னாக்கா அதை நான் பண்ணேன்னு சொல்லிக்கிறோம். இது எதனால வருதுன்னா அகங்காரத்தினால. இந்த அகங்காரமும் கொஞ்ச நாள் இருக்குமா, நல்லபடியான விவேகம் வந்துருச்சோம்னாக்கா இந்த அகங்காரம் போயிடும் என்பதாக சொல்லுகின்றார். அத கொஞ்சம் சகிச்சுக்கிறார் விவேகம். விஷ்ணுபதம் விவேக அகௌ விவேக விஷ்ணுபதம் பஜதி, எம்பெருமானுடைய திருவடியை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். அங்க வரைச்சு விஷ்ணுபதம்ன்றது சூரியன் வரைச்சு ஆகாச மார்க்கத்தை அடைகிறான் அர்த்தம். ஆகையால தன்ன சாம்பிரதம் அஸ்மாபி அப்பிராப்த சமயி அசகாயிச்ச அராதி சந்நிதோ ஆத்மானம் பிரகாசயித்தும். எவ்வாறு அப்போ காமன் சொல்றா ரத்தி இடத்துல, நம்ம எதிரி இப்ப எதிர வந்துட்டா இந்த சமயத்துல நமக்கு பலத்தோட இல்ல, நமக்கு எது விவேகம்னு இவன் பாக்குறான். சாம்பிரதம் அஸ்மாபி அப்பிராப்த சமயி அசகாயிச்ச, இது நம்மளுடைய சமயம் இல்ல, நம்மளுடைய சமயம் இரவு பொழுதுதான், இது பகல் வந்துடுத்து அகையில நாம இருக்கக்கூடாது. காமனுடைய வேலையெல்லாம் ராத்திரியில தான் நடக்கும், அகையில பகல் வந்துடுத்து நாம இருக்கக்கூடாது. ஒண்ணு, நமக்கு பகல்லையும் இருப்போம் அப்படின்னா சகாயம் யாரும் இல்லாத நாம தனியா இருக்க முடியாது. அகையில எதிரி வேற வந்துட்டா நாம கிளம்பிடுவோம், இனிமே இங்க இருக்க வேண்டான்னு கிளம்பிட்டான். பயனண்டு வசந்தன் காமன் ரசி மூணு பேரும் கிளம்பிட்டா, கிளம்பின பிற்பாடு இனிமேல் தான் கதாநாயகனாக இருந்திருக்கிற விவேகன் நுழையிறான். அந்த விவேகனுடைய தெரிஞ்ச உடனே விவேகனோட கூட சுமதி இவா ரெண்டு பேரும் வரலாம். இப்ப ராஜா சொல்ற விமர்சம், பிரிய சமாகர்ணிதாத்வயா அனவதிக துரித விஷவன மூலபூதஸ்ய அமந்த தத்பஸ்ய கந்தத்பவட்டோஹோ அயம் ஆடோபகா எதசாவ் அசேஷ அசௌ அசேஷ பாப நிஷ்கிருதௌ பிரயதமானானு அஸ்மானு ஏவ பாபாரோபேண பரிவதத்தி. அந்த சுமதியை பார்த்து இப்ப கேட்கலாமா, சுமதி நீ கேட்டையா என்று. கொஞ்ச நாள் முன்ன சொல்லச்சே முதல்ல முதல்ல கேட்கச்சேயே கோபம் வந்துடுத்து விவேகனுக்கு. அந்த கோபம் வந்ததுனால அப்ப சொல்லச்சே விவேகம் சொல்லச்சே சொன்ன ரேரே துர்வினீத துராதா அப்படின்லாம் சொல்லி காமன விஷ. இப்ப விவேகன் என்ன சொல்றன்னா அதையே கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்த பிற்பாடு சுமதி என்ன சொல்ற பார்த்த சமாகர்ணிதாத்வயா நீ கேட்டையா இப்போ அப்படின்னு கேக்குற என்னவான் தெரியுமா, அனவதிக துரித விஷவனமூல பூதஸ்ய அமந்த தர்பஸ்ய விஷவன மூலபூதஸ்ய, இந்த விஷவனத்துக்கு மூலபூதமாக இருந்திருக்கிறவன் வந்து இது விஷமாகிற ஒரு காட்டு, அந்த காட்டுக்கு வேறாக இருந்திருக்கான். இதெல்லாம் வந்து நம்மளுடைய வினை, வினைதான் பாப்பம், அந்த பாப்பம் தான் காட்டுக்கு வேறாக இருக்கு. இது என்னன்னா இந்த மன்மதனுடைய ஆர்ப்பாட்டத்தை பார்த்தையான்னு, இந்த காமன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு. இந்த காமன் வட்டு இருந்தது கந்தர்ப்ப வட்டோகோ அயம் ஆடோபகா, ஆடோபன்னா ஆர்ப்பாட்டம் அர்த்தம். கந்தர்ப்பனை பார்த்து வட்டு அப்படின்னா இந்த சின்ன பையல்னு சொல்றமே, அந்த கந்தர்ப்பனாக இருந்திருக்கிற சின்ன பையன் பண்ற காரியத்தை பார்த்தியா நீ கேட்டையா நீ என்ன கேக்குற. அதோட மாத்திரம் இல்லாத தூஷியத்தை நம்மள போய் தோஷணம் பண்றோம். இவன் ஏன் இப்படி தோஷம் பண்றான்னா அவன் தன்னுடைய கர்ப்பத்தினால தோஷம் நம்மளிடத்துல, அதாவது ஏதே பாபிஷ்டாகான்னு சொன்னோம் இல்லையா விவேகன் முதலியவர்களை, நம்மள போய் பாபிஷ்டன்னு நம்மள போய் தூஷணம் சொல்றான்னா இவனா சொல்லணும்னு சொல்ல மோகவசாத்து இந்த மாதிரி சொல்றான். அவனுக்கு அந்த விவேகம் இல்ல, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல பிரயத்தமானு அஸ்மானேவ பாப்பாரோப்பேன பரிவதத்தி, நம்மளையே போய் பாப்பாரோப்பேன பதுது. ஏதோ அசேஷ பாப நிஷ்கிருதோ பிரயத்தமான, நாம எப்படின்னா பண்றோம்னா எல்லா பாப்பங்களும் போகணும்ன்றதுக்காக பிரயத்னப்படுறோம். அப்படி பண்றவாளை பார்த்து நம்மளை பார்த்து பாப்பம்னு சொல்றான், பார்த்தே இவன் புத்திய பார்த்தியா நீ கேட்டையா என்று அவனிடத்துல சுமதியின் இடத்துல விவேகம் சொல்றாரு. அதோட மாத்திரமில்ல, இன்னொரு விஷயம் சொல்ற கேளு, அதுவும் பார்க்கலாம். பச்சது பரேஷு தோஷானை அசதோபி ஜனஹா சதோபி நெய்வ குணானே விபரீதமிதம் ஸ்மஸ்மென்னே மகிமா மோகஞ்ச மோகஞ்சனசேஷா. இதெல்லாம் மோகனுடைய காரியம். மோகாஞ்சனஸ்ய ஏஷ, இந்த மோகாஞ்சனத்தினுடைய மகிமை அது என்ன பண்றது? மோகம் அஞ்சனம்னாக்க மை, அந்த மைய கண்ணில் அந்த மைய கணக்கு மோகமாகிற மைய போட்டுட்டோம்னாக்க தடவிட்டோம்னா பஷ்யதி பரேஷு தோஷானு அசதோபி. எதிராளியினிடத்துல தோஷான்னு அசதோபி தோஷான்னு பஷ்யதி, தோஷமே இல்லாட்டா கூட அவனிடத்துல தோஷத்தை பாக்கிறதா. இது மை போட்டதுடைய பிரபாவம், மோகத்தினுடைய பிரபாவம். சதோபி நைவ குணாமே, அவனிடத்துல நல்ல குணங்கள் இருந்ததுன்னா கூட அது அவன் கண்ணில் தம்படாதான். இது ஒண்ணு. விபரீதமிதம் தன்னிடத்துல குணமே இல்லாட்டா கூட குணம் இருக்கிறதா நினைப்பானா. அதே மாதிரி தன்னிடத்துல இருக்கிற தோஷம் இருக்க தோஷமே கண்ணில் தெரியாதான். குணானு பசதி அசதோ குணானு பசதி, தன்னை பெரிய குணத்தோட இருக்கிறவனாக நினைச்சிட்டு இருக்கு. சத்துக்கள் இடத்துல தோஷானு சத்துக்க சதஸ்த தோஷானு நபஸ்து, தன்னிடத்துல இருக்கிற தோஷங்களை அவன் பார்க்கறது இல்ல. இப்போ இல்லாதத்த இருக்கிறதா பாக்கிறது, இதுதான் இல்லாதத்த இருக்கிறதா பாக்கிறது தான் அந்த மையினுடைய பிரபாவம். இருக்கிறத காண்பிக்காது இருக்கிறது, இல்லாதத காண்பிக்கிறது இருக்க அதுதான் மையினுடைய பிரபாவம். எதிராளி இடத்துல தோஷமே இல்லாத இருக்கச்சே தோஷம் இருக்கிறதா பாக்கிறது, எதிராளி இடத்துல இருக்கிற குணத்தை குணம் இருக்கிறதா குணத்தை இல்லாததா பாக்கிறது, தன்னிடத்துல இல்லாத ஒரு குணத்தை இருக்கிறதா பாக்கிறது, தன்னிடத்துல இல்லாத ஒரு தன்னிடத்துல இருக்கின்ற தோஷத்தை இல்லாததா பாக்கிறது. இதுதான் அவன் போட்டுருக்கிற மையனுடைய பிரபாவம். இது இது இதே ஸ்லோகம் சுபாஷித நீதியிலையும் சுவாமி சொல்ற, இது எல்லாருடைய மோகத்தினுடைய செயல், இது எல்லாருடைய இயல்பு. இது இந்த இயல்பை சொல்லி சொல்ற. பசியதி பரேஷு தோஷானு அசதோபி ஜனஹ சதோபி நைவ குணானு விபரீதமிதம் ஸ்வஸ்மின் மகிமா மோஹஞ்சனசேஷா. இந்த ஸ்லோகத்துக்கு எத்தனையோ சொல்லலாம், வியாக்கியதாக்கெல்லாம் பண்ணிருக்கா. இப்ப நமக்கு சங்கல்ப சூரியோதயத்துல இதோட போறோம். இதுக்கு மேல மீதி உண்டான அர்த்தங்கள்லாம் சுபாஷிதனுக்கு சொல்லச்சு, அப்ப பாத்துக்கலாம். இதை கேட்ட உடனே சுமதி சொல்றாளாம், ஆரியபுத்ரா விரூபாக்கலு ஜனாக நிஜமுக தோஷம் நிர்மலேஷுபி தர்ப்பணேஷு சமர்ப்பயந்தி. இது என்ன பண்றது? இது இந்த ஜனங்களுடைய புத்தி இருந்துருக்க விபரீதமாக இருந்துருக்கு. இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றது? தன்னுடைய தன் முகத்தை கண்ணாடியில பாக்குறாளா, இந்த கண்ணாடியில பார்க்கச்சே தன்னுடைய முகம் விகாரமா இருந்துருக்கு. ஆனா தன்னுடைய முகம் விகாரமா இருந்துருக்குன்றத ஒத்துக்கிறதுக்கு அவளுக்கு எண்ணம் இல்லை. அவ சொல்லச்சு கண்ணாடியில பார்த்தா விகாரமா தான் இருந்துருக்கேன்னு கேட்டா, கண்ணாடியில தோஷம், கண்ணாடி அழுக்கா இருக்கு, அதையால என் மூஞ்சும் இதுல அழுக்கா தெரியறது, அவ்வளவுதான். தவிர என் முகம் நல்லா இருக்குன்னு சொல்றாளாம். நிர்மலேஸ்வபி தர்ப்பணேஷு சமர்ப்பயந்தி நிஜமுக தோஷம், தன்னுடைய முக தோஷத்தை நிர்மலமும் இருந்திருக்கிற கண்ணாடியிலையும் சமர்ப்பிக்கிறாள. இது என்னத்த போய் குற்றத்தை தன்னிடத்துல இருக்கிற குற்றத்தை வேற இடத்துல போய் சொல்றாளே அப்படின்னா, ஆட தெரியாதவளுக்கு கூடம் கோணல்னு சொல்லுவா. அந்த மாதிரி இவாளுக்கு தெரியுற இவாள் இருக்கிற தோஷத்தை விபரீதத்துல போய் பண்றாளேன்னு, இதுதான் அந்த மோகனை சேர்ந்தவாளுடைய ஒரு நிலைப்பாடு. அதுல என்ன சந்தேகமானா, நீ சொல்றது சத்தியம்தான், நீ யதார்த்த தரிசினி, எது உண்மையோ அந்த உண்மையே நீ சொல்றவளாக நீ இருந்துருக்க, எப்படி பாக்கிறமோ அந்த பாக்குற பிரகாரம் நீ சொல்றவளாக நீ இருந்துட்டு இருக்க, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லம்மா என்று சுமதிய பிரசம்சம் பண்ணுகிறார். ராஜாவாக இருந்துட்டு இருக்கிற விவேகன் இதுக்கப்புறமா எப்படி பிரசம்சம் பண்றான், மேல ராஜாவும் சுமதியும் என்னெல்லாம் பேசுறான்றது அடுத்த வாரத்துல பார்க்கணும். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.